கிட்ட பயதா அட காசு கிடைச்சா ரொம்ப நல்லவன் நான் தானடா கட்டு கட்டாக புது நோட்டு கிடைச்சா அந்த ஆண்டவன் நான் தானடா என் மனசு ரொம்ப போல